శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి యస్య వాగ్వృతి పర్యంత ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందేహే బృందావనచరం వల్లవీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. జన్మాద్యస్య యతోన్వయాదితరతశ్చార్థేషు విజ్ఞస్వరాటే తేనే బ్రహ్మహృదయాదిగవయే ముఖ్యంతి యత్సూరయః తేజో వారిమృతాం యథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నా స్వేన సదా నిరస్తగుహకం సత్యం పరం ధీమహి. ధర్మప్రోజ్యతకైతవోత్ర పరమో నిర్మత్పరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం. శ్రీమద్భాగవత్ మహాముని కృతే కిం వా పరైరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతే త్రగతిభిః శుశ్రూషిభిస్తక్షణాత్ నిగమకల్పతరోర్గళితం ఫలం సుఖముఖాదమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహో రసికా భువి భావుకాః. శ్రీమద్భాగవతుల నాలుగవ గ్రంథంలో మనువునుడైన వంశத்த பற்றியும் மனோனுடைய பெண்கள் அவர்கள் மூலமாக ஏற்பட்ட ஒரு சந்ததியினுடைய விருத்தி இவற்றை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் தக்ஷ பிரஜாபதி மனோன் இந்த வம்சத்துல வந்தவ சத்திய தக்ஷ பிரஜாபதிக்கு தக்ஷ பிரஜாபதி அவருடைய பெண்ணு சதீன்றவள் அவளை மகாதேவர்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு கொடுத்தா. ஏதோ காலவசத்தினால அவ ரெண்டு பேருக்கும் மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் போராத போயிட்டு இதுல சத்தின்னு சொல்லக்கூடிய பார்வதி அவள் தட்ச பிரஜாபதியினுடைய பெண்ணு மகாதேவருடைய மனைவி தன்னுடைய பிராணனையே தியாகம் பண்ணா அந்த விஷயத்தை தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப விதுரர் கேக்குறே பவே ஷீலவதாம் ஸ்ரேஷ்டே தட்சோ துஹிதுருவத்சலா வித்வேஷ மகோத் கஸ்மாத்து அநாதிரத்திய ஆத்மஜாம் சதிம் கஷ்டம் சராச்சர குரும் நிர்வைரம் சாந்த விக்கிரகம் ஆத்மா ராமம் கதம் துவேஷ்வி ஜெகதோ தெய்வதம் மகது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். தட்ச பிரஜாபதியோ தன்னுடைய பெண்ணிடத்துல சதியினிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருந்தார். அதனால அந்த பெண்ணினுடைய கணவன்ற முறையில மகாதேவன் சொல்லக்கூடிய சிவனிடத்துல அவரும் பிரீத்தியா தானே இருக்கணும். ஒண்ணு சரியில்லை, அவர் சிவபெருமான் முரடர், ஆகையால அவரிடத்துல ஏதோ கோபம் வருது, பெண்ணை ஏதான கஷ்டப்படுத்துறா துன்புறுத்துறா, அதனால மாப்பிள்ளையண்ட மாமனாருக்கு கோபம் வருதோன்னு சொன்னோம்னாக்கா அந்த மாதிரி இல்ல. அஜாத சத்ரு ஆத்மா ராமர் அவர் ஏகாந்தமா இருந்துட்டு இருக்கிறவ, யாருமே அவருக்கு எதிரி கிடையாது. இப்படி இருந்துட்டு இருக்கச்சே தட்ச பிரஜாபதிக்கும் சிவனுக்கும் மகாதேவனுக்கும் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் போராது போயிடுத்து, இந்த துவேஷம் எதனால வந்ததுன்னு கேக்குற. இதுக்கு சமாதானம் சொல்றார் மைத்ரேயர், சொல்றே புறா விஸ்வசிஜான் சத்ரே சமயத்தா பரமருஷேகா ததா அமரகணாக சர்வே சானுகா முனையோர்ஜுனா. பெரிய ஒரு யாகம் நடக்கிறது, அந்த விஸ்வசிஜான் சத்ரத்துல வரத்து மகர்ஷிகள் எல்லாரும் வந்திருக்கான், தேவதைகள்லாம் வந்திருக்கான். இப்படி ரொம்ப விஸ்வ சிரஷ்டாவா இருந்த மரீச்சாதிகள்லாம் அவள் தான் யாகம் பண்றா. அந்த யாகத்துல எல்லாரும் வந்திருக்கா. இப்ப தக்ஷ பிரஜாபதி அந்த யாகத்துல பிரவேசம், அவர் வரையறவர். அவரை பார்த்த உடனே சூரிய மாதிரி தேஜஸோட இருந்துட்டு இருக்கார், அக்னி மாதிரி ஜுவலிக்கிறார். அவருடைய தபஸ்னால தக்ஷ பிரஜாபதி இவ்வளவு பெரிய ஒரு தேஜஸோட நுழையிறார். அது நுழையறத பார்த்த உடனேயே அங்க இருக்கிற அத்தனை பேரும், அத்தனை ரிஷிகளும், அத்தனை தேவதைகளும் ஏந்து நின்று, அவ ஆசனத்திலேந்து ஏந்து நின்று கை கூப்பி வணங்குறா. ரெண்டே ரெண்டு பேர் மாத்திரம் உட்கார்ந்து இருக்கா. அதுல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறது சிவபெருமான், இன்னொருத்தர் உட்கார்ந்து இருக்கிறது பிரம்மா. தக்ஷ பிரஜாபதி உள்ள போறேர். அங்க பிரம்மாவை பார்த்த உடனே தத்ர விரிஞ்சம் சர்வஞ்ச தத்பாசாட்சித்த சேதசா சததஸ்பதிபிஹி தக்ஷோ பகவான் சாது தத்கிருதா. இப்ப இந்த தக்ஷ பிரஜாபதி என்ன பண்ணாருனாக்க, பிரம்மாவை பார்த்துட்டு அவரை விழுந்து சேவிக்கிறார். ஏன்னா அவர் தான் இவருடைய அப்பாவா போயிட்டார், ஆகையால இவரை உற்பத்தி பண்ணவரான் அப்படின்னால அவரை விழுந்து சேவிக்கிறார். மாப்பிள்ள ஸ்தானத்துல இருந்துருக்கிற சிவபெருமான் ஒண்ணுமே பண்ணாத அப்படியே உட்கார்ந்து, இத பார்த்த உடனே கோபம் வந்துடுத்து. பிராங்நிஷண்ணம் ரிடம் திருஷ்டா நாம் ரிஷ்வத்ததனாதிருதா மூவாச்ச வாமம் சட்சுத்யாம் அபிமீட்சதன்னிவ. அந்த இடதுகண்ணால பார்த்துண்டு அந்த அப்படியே ஒரு குரூரமான வார்த்தைய, வக்கரமான வார்த்தைய சொல்றாராம். ஏன்னா அவ்வளவு கோபம் வந்துடுத்து. இதுல எல்லாமே இந்த மரியாதை மரியாதைன்னு சொல்றாள, அதுல இருக்கிறது தான். அது மரியாதைன்றது எத்தனை கிலோன்னு இப்போ இந்த காலத்துல எண்ண வேண்டி இருந்துருக்கு. அங்க தக்ஷ பிரஜாபதியினுடைய கோபத்துக்கு காரணம் என்னன்றத பார்ப்போம். ஸ்ரூயதாம் பிரம்ம ரிஷயோ மே சஹதேவா சஹாக்னய சாதுநாம் ப்ரவதோ வ்ருத்வம் நாஜ்ஞானான் நஜமத்தராத் அயந்து லோகபாலானாம் யசோக்னோ நிரபுத்ரபஹ சத்திராச்சரித பந்தா ஏன ஸ்தப்தேன தூஷிதா. சத்திராச்சரித பந்தா ஏன ஸ்தப்தேன தூஷிதா. சத்துக்களாலே ஆச்சரித பந்தா, அவர்களாலே பின்பற்றப்பட்ட ஒரு வழியானது இப்போ சிவனாலே மகாதேவனாலே அதை கடைபிடிக்காமல் திரஸ்காரம் பண்ணப்படுகிறது. என்னுடைய வார்த்தையை மகான்களாக இருந்திருக்கிற நீங்க மொத்தம் பேரும் கேட்கணும். நான் எந்த ஒரு காரணத்தினாலையும் தப்பான வார்த்தையை நான் சொல்லல. இந்த சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் மகாதேவனை பொறுத்த வரைக்கும் மே சிஷ்யதாம் பிராப்தா என்மே துகிதுர கிரகித்தேன்னார். என்னிடத்திலேந்து பெண்ணை பெற்றுக்கொண்டதுனால எனக்கு சிஷ்யனாக ஆயிட்டான். மாமனார் அம்மான் இவெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்றது. மாமா மாமனார் இவெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கா. அதோடு இல்லாத என்னுடைய பெண் சதிய அக்னி சாட்சிகமாக இத்தனை பிராமணால் நடுவுல அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்த யாரு, மகாதேவன் கல்யாணம் பண்ணிட்டு அப்படி இருந்துட்டு இருக்கச்சே என்னுடைய பெண்ணு தாமரப்பூ போன்ற கண்களை உடையவர் இவளா, இந்த மனுஷனா குரங்கு கண்ணாட்டம் கண்ணை வச்சுட்டு இருக்கா, போனா போயிட்டு போறது நான் கொடுத்தேன் நான். அப்படி இருந்தும் கூட மாமனார்ன்ற முறையில வந்த உடனே ஏந்து நிக்கணும், அபிவா சேவிக்கணும், அபிவாதனும். அப்படி இருக்கச்சே ஒரு வாக்குனால கூட, வார்த்தையால கூட வந்தையான்னு ஒரு வார்த்தை கேட்கல, இல்ல ஒரு செய்கையினாலேயாவது தலையிலையாவது ஒரு இது பண்றமா, அதுவும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. லுப்த கிரியாய அசுச்சய மானினே பின்ன சேதவே அனிச்சன்னாப்பியதாம்பாலாம் சூத்ராயே வசதிங்கிறம். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இவனுக்கு போய் என் பொண்ண நான் கொடுத்துட்டேன். ஒரு சூத்ரனுக்கு வேதாத்தியனத்தை சொல்லி கொடுத்தாக்கா எப்படி ஒரு வெக்கப்பட்டு பிராமணன் வேதாத்தியனத்தை சொல்லி கொடுப்பானோ அந்த மாதிரிதான் இவனுக்கு சொல்லி கொடுத்ததும் வந்துன்னு சொல்லணும். ஆகையில இவனுக்கு சொல்லப்பட்டதுனால இப்ப எனக்கு நான் என்ன தோன்றதுன்னாக்க, பிரேதாவாசேஷு கோரேஷு பிரேதைர் பூதகணைர்வதஹ அடத்யுன்மத்தவன் அக்னஹ வியுக்தகேஷோ ஹசந்த்ரதன்னே. இவன் பார்த்தமானக்க பிணங்கள்லாம் இருக்கிற இடத்துல ஸ்மசானத்துல அல்லாடியும் கிடக்கிறான். பிரேத்தகணம் பூதகணம் இதெல்லாம் தான் சூழ்ந்திருந்துட்டு இருக்கு. துணி இல்லாத அல்லாடின்னு இருக்கான், திகம்பரன்னு பேரு. அதோடு மாத்திரம் இல்ல, தலையை விரிச்சு போட்டுண்டு அங்க இருந்து இருக்கிற சிதைகள்ல இருக்கிற சாம்பலை பூசிண்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆகையால தஸ்மா உன்மாதநாதாய நஷ்ட சௌச்சாய துர்ஹதே தத்தாபதமயா சாத்வி சோதிதே பரமேஷ்டினா. பரமேஷ்டினா சோதித்தேன்னர், அதாவது பூதங்களுக்கு சௌச்சம் இல்ல இந்த இவனுக்கு பிரம்மதேவன் சொன்னேன்ற, எங்க அப்பா சொன்னேன்ற ஒரு வார்த்தையினாலதான் என் பொண்ண நான் சத்திய நான் இவளுக்கு நான் கொடுத்தேன் நானு. ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மரியாதை இல்லாத நடந்துக்கிறான் இவன். அயந்து தேவயஜன இந்திரம், ஆகையால இவனை நான் ஒரு சபிக்கிறேன் நானு. என்ன சாப்பம்னாக்க, தேவதைகளை குறித்து யாகம் பண்ணும் பொழுது தேவேந்திரன் உபேந்திரன் சொல்லி இவாளுக்கெல்லாம் இந்திராய சுவாகா மகேந்திராய சுவாகான்னு எல்லாம் சொல்லி இந்திரனுக்கு தேவதைகளுக்கு குறித்து யாகம் பண்ணச்சே, இவனுக்கு அதுல அந்த யாகங்கள்ல ஹவிர்பாகம் இருக்கக்கூடாது, இவனுக்கு அதுல ஹவிஸ் இருக்கக்கூடாது. நிஷித்தியமான சகைஹி தட்சோகோ கிரித்ராய விசர்ஜ்ய சாபம். இப்படி சாபத்தை கொடுத்துட்டு இவர் பாட்டு கிளம்பி போயிட்டேறான். இது சிவனுக்கு வெறும இருக்குமா, மகாதேவனோட கூட பெரிய கும்பல் இருந்துருக்கு. அந்த கும்பல் என்ன பண்ணிட்டுன்னு கேட்டமானாக்க, அதுல ஒருத்த முக்கியமானவர் நந்திகேசர் இந்த சாபத்தை கேட்டு அவர் திருப்பி சாபம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேரா. தட்சாய சாபம் விசசர்ஜ தாருணம் ஏசாந்த மோதம் ததவாச்சதாம் த்விஜாஹா. தட்சனுக்கு மாத்திரம் சாபத்தை கொடுக்கல, இந்த தட்சன் சாபம் கொடுக்கச்சே, தட்ச பிரஜாபதி சாபம் கொடுக்கச்சே, இத கேட்டிருந்தாள் பிராமண அவளுக்கும் சேர்த்து சாபம் கொடுத்தாராம் இந்த நந்திகேஸ்வரன்றவர். இது ருத்ரனுடைய கணத்துல இருந்துருக்கவ. அவர் என்ன சாபம் பண்ணாருனாக்க, யாரெல்லாம் தட்சணன் அனுசரிக்கிற பிராமணாளாக இருந்துருக்காளோ அவள்லாம் ஜனன மரணாதிகளை அனுபவிக்க வேண்டியது. திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இந்த சம்சாரத்திலேயே மூழ்கிண்டு இருக்க வேண்டியது. ஒருபோதும் சம்சாரத்திலேருந்து விடுபட்டு எம்பெருமான அடையணும்ன்ற எண்ணமே அவளுக்கு வரக்கூடாது. இந்த சம்சாரத்திலேயே இதுவே பரம புருஷார்த்தமாக நினைச்சுண்டு அல்லாடின் இருக்க வேண்டியது. ஒண்ணு, இந்த சம்சாரத்திலையும் கூட அழியக்கூடியதாக இருக்கக்கூடிய அல்பல்பமான பலன்கள், பெரிய பணக்காரனா ஆறுது, பெரிய புகழ்மிக்கவனாக ஆறுது, இப்படி எல்லாம் ஒரு அல்பமான பலன்கள்ல ஈடுபட்டு ஆசைப்பட்டு அதில் அனுபவிச்சு தன்னுடைய காலத்தை மொத்தம் கழிக்க வேண்டியது. எப்பேற்பட்டவனுக்கும் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறவளுக்கும் இந்த ஐஸ்வர்யம் என்ன கூடையா வரப்போறது, ஒன்னும் வரப்போறது இல்ல. ஆனா கூட பெரிய பணக்காரனா வேணும் பணக்காரனா வேணும்னு தான் ஆசைப்படுறான். எவ்வளவு பெரிய புகழோட இருந்தவன் எல்லாம் கூட ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறமா அவனை திருப்பி கூட பாக்குறவா கிடையாது, அவளை பத்தி சொல்றவா கூட கிடையாது, இப்படிதான் ஆறுது. இது லோகத்துல இருந்துட்டு இருக்கு. எத்தனை எத்தனையோ ஸ்தானங்கள்ல எத்தனையோ பேர் இருந்தா அந்த ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவான்றதுனால அவ இருக்கச்செல்லாம் எவ்வளவோ கொண்டாடி இருப்பான். அந்த ஸ்தானத்துல இருந்து இறங்கி ஆயிடுச்சுனாக்க அடுத்த நாளே யாரையும் மதிக்க போறது இல்ல. இவ்வளவு தூரம் போவான, எத்தனையோ மகான்கள்லாம் எழுந்துள்ள இருந்தா அவளெல்லாம் நம்ம நினைச்சுட்டு இருக்குமான்னு நிச்சயம். ஏதோ யாரோ ஒருத்தர் எப்பயான ஒரு சமயத்துல புண்ணிய கொடுத்தவ மனசா தியாயத்துன்னு சொல்லி சொல்றா, இப்படிப்பட்ட மகான்கள்லாம் எழுந்தொழி இருந்தான்னு சொல்றா, அன்னைக்கு சில பேர் கேட்டுக்கிறா, அவ்வளவுதானே தவிர இன்னைக்கு யார் இருக்காளோ அவளைதான் கொண்டாடுறமே தவிர யாரும் ஏற்கனவே இருந்தவாள அவளுடைய ஒரு ஞானத்தையோ வைராக்கியத்தையோ யாரும் கொண்டாடுறது இல்ல. இதுக்கும் மீறி இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் காலம் இருந்துட்டு இருக்கும், இப்படிதான் லோகத்துல இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு அல்பமான ஒரு புகழுக்காகவோ அல்பமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்துக்காகவோ எல்லாரும் ஆசைப்படுறவாளாக இருக்கட்டும்னு, இது ஒரு சாபத்தினால வரதுதான். இது நிஜமாவே வரதில்லை. இது ஒண்ணு. மூணாவது, இவளுக்கு தன்னுடைய ஜீவனத்துக்கு வேண்டிய விரதங்களை அனுஷ்டானம் பண்றது, காமியமான விரதங்களை அனுஷ்டானம் பண்றது. தனக்கு வேணுமா இல்ல நோவு நொடி இல்லாத இருக்கணும்னா அதுக்கு உண்டான விரதம், இல்ல எதனா அல்பமா இருக்கும் இத ஆண்டா முண்டாட்டி சண்டை போட்டு போயிருப்பா என்ன சொன்னான்னாக்கா அதுக்காக ஒரு விரதம். இப்படி எல்லாம் விரதத்தை அனுஷ்டிக்கிறது. இந்த விரதங்கள்லாம் எவ்வளவு நாளை வரப்போறது, என்ன திருப்பி வரப்போறா, திருப்பி வந்தாக்க திருப்பி போக போறா, இதெல்லாம் வந்து எங்க போய் நிலைச்சு இருக்கும்? அவளுடைய மனசுல ஒரு நல்ல எண்ணம் இருந்தாதான் இந்த ஒன்னா இருக்கிறதுன்றது வரப்போறது. இல்ல நோவு நொடி வராத இருக்கணும்ன்றது எல்லா சமயத்திலும் நம்மளால இல்ல, நம்ம கையில இல்ல, ஈஸ்வரன் தான் அவன் கையில தான் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. நாம யாரானா டாக்டர் போனோம்னா கூட அந்த டாக்டரை நாராயணனை தான் நினைக்கணும். சரீரே ஜஜரீபூதே வியாதி கிரஸ்தே கலைவரே ஔஷதம் ஜான்னவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹின்னு, அவர் வைத்தியன் நாராயணன் தான். அதே மாதிரி ஔஷதம் நாம சாப்பிடுறது மருந்தும் கங்கா தீர்த்தம் தான், பெருமாள் திருவடியிலேருந்து உண்டான கங்கா தீர்த்தம் தான் நினைச்சுண்டு நாம ஒவ்வொரு காரியமும் நாம பண்ணணும். இப்படி எத்தனை பேர் பண்றா? இப்ப லோகத்துல இருக்கிறவா இந்த யாரெல்லாம் தட்ச பிரஜாபதிய பின்பற்றுபவர்களாக இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி வேதாந்தத்துல ஒரு எண்ணம் வராது போகணும்ன்றது ஒரு சாபம். நாலாவது சாபம் யாச்சகம் வாங்கி திரிவது, இது நாலாவது சாபம். வித்தம் பணம் சரீரம் இதைகள்லயே ஈடுபட்டவர்களாக, இது தவிர வேற எதையுமே நல்லதையே நினைக்காதவர்களாக இருந்துட்டு யாச்சகாக விசரந்துக ஒவ்வொருத்தரும் இடத்துலயும் பிக்ஷை எடுத்துட்டு யாச்சகம் பண்றவர்களாக இந்த பிராமணர்கள்லாம் தெரியட்டும். யாரெல்லாம் தட்ச பிரஜாபதிய பின்பற்றுபவர்களாக இருக்காளோ என்று அவளை குறிச்சு சாபம் கொடுத்துட்ட இவ இந்த நந்திகேசரன்றது. இத பார்த்த உடனே பிரபுக்கு கோபம் வந்துடுச்சு. இது யார பார்த்து யார சொல்ற? தட்ச பிரஜாபதியினிடத்துல மகாதேவன் நடந்துட்டது தப்பு, மாமனார் வந்திருக்கார், அவரும் பெரிய வாசித்தவர், பெரிய தபஸ்வி, அப்படி இருந்துட்டு இருக்கிற மாமனார் வரச்சே லட்சியம் பண்ணாத அப்படியே உக்காண்டு இருக்க, உக்காண்டு கூட ஒரு வார்த்தையால கூட ஒரு பிரணாமம் சொல்லல, நமஸ்காரம்னு சொல்லல, ஒன்னும் சொல்லாத இருந்தவருக்கு அவர் தட்ச பிரஜாபதி சாபம் பண்ணது ஒன்னும் தப்பே கிடையாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மானங்கட்டவன், பெரியவாளுடைய ஒரு வழிய பின்பற்றாதவன், அவனுக்கு தேவபாகம் வரக்கூடாதுன்னு சொல்றதுல ஒன்னும் தப்பே கிடையாது. ஆனா இதுக்காக பிராமணர் மொத்த பேரும் பிச்சைக்காரளா ஆகணும், அவாவா எங்கெங்க கேக்குறாளோ கேக்குறவாழ்ந்தெல்லாம் பிச்சை எடுத்து இதுல பிராமணாளுக்கு என்னன்னாக்க, இது தெலுங்குல ஒரு இது சொல்லுவா, எதனா வஸ்து கெட்டு போயிடுச்சுன்னாக்க அந்த வஸ்துவ பிராமணாளுக்கு கொடுன்னு சொல்லுவாளாம். செடி போத்தே பிராமணாளுக்கு பாப்பனாளுக்கு இச்சை இண்டின்னு சொல்றது. செடி போத்தேன்னா கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு வாழைப்பழம் நன்னா இல்ல கொஞ்சம் அழுகின மாதிரி இருக்குன்னாக்க இது பிராமணாளுக்கு கொடுனா, பிச்சைக்காரனுக்கு சாமான்யமா இருக்கவனுக்கு அந்த வஸ்துவை கொடுத்தோம்னாக்க அவன் வாங்க மாட்டான், நம்ம கண்ணதிரியே அதை தூக்கி எரிஞ்சு இத்தையா நீ எனக்கு கொடுக்குறேன்னு அவன் வெய்வான். பிராமணால் ஒரு பதிலும் சொல்லாத என்ன குடுக்கறாளோ குடுக்கறத வாங்கிட்டு அதை உபயோகப்படுத்த முடியுமா? தான் உபயோகப்படுத்த போறா இல்லன்னா தூரம் வச்சிட போறா. ஆகையில இது பிச்சை எடுக்கிறதுன்றது இருக்க யாரா குடுக்கறத அதை வாங்கிக்கிறதுன்றது பிராமணனுக்கு சுவாவம். இப்படி சபிக்கிற நந்தி இத கேட்ட உடனே இவருக்கு கோபம் வந்துடுத்து. பிரகு மகர்ஷி இவர் தான் இந்த யாகத்தை நடத்தின் இருக்க, இந்த மரீச்சிகள் எஜமானாளாக இருந்தாலும் கூட இத நடத்துறவர் முன்னின்று நடத்துறவர் பிரகு. அவர் சொல்ற யாரெல்லாம் சிவனை பின்பற்றுபவர்களாக இருந்துட்டு இருக்காளோ அவெல்லாம் பாஷண்டிகளாக ஆகட்டும், அந்த வைதிக சம்ஸ்காரம் துளியும் இல்லாதவர்களாக ஆகட்டும், சுத்தம் சௌச்சம் சௌச்சம்ன்றது பரிசுத்தம், அந்த பரிசுத்தமாக இல்லாதவர்களாக ஆகட்டும், அவெல்லாம் மூடர்களாக ஆகட்டும், ஜட பஸ்மம் அது எலும்பு இதெல்லாம் தரிச்சுண்டு அங்கங்க நக்னாளாக சஞ்சரிக்கட்டும், இவா இந்த வெல்லம் மாவு தேன் இது மூணும் சேர்ந்ததுனாக்க இதுல இருந்து வரக்கூடியதுதான் இந்த சாராயம்னு சொல்றாள். அது இது மூணும் சேர்ந்து அது ஒரு ஒரு ப்ரொபோர்ஷன்ல ஒரு கால விசேஷம் வச்சிருந்தாக்கா அது கல்லுக்கு சமானமோ. இந்த கல்ல கல்லு வேற சாராயம் வேற, இது சாராயத்துக்கு சமானம். இந்த சாராயத்தை குடிச்சுண்டு அவ எல்லாரும் அல்லாடட்டும், இப்படி பனங்கல்லு தென்னங்கல்லுன்னு எல்லாம் சாப்பிட்டு அலையட்டோம்னு இப்படி எல்லாம் இந்த வேத மார்க்கம்ன்றது இவளுக்கு துளி கூட பிடிக்காததாக ஆகட்டும் என்றெல்லாம் அவளை பார்த்து இவர் வந்து சபிச்சுட்டு சபிச்ச பிற்பாடு இந்த மகாதேவனுக்கு ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் அங்க மகாதேவன் அங்கேயே இருந்துட்டு இருக்க ரொம்ப வருத்தமா போயிடுறது. இது என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சொல்ல சற்பல்ல அந்த இடத்த விட்டு தம்பாட்டு கிளம்பி போயிட்டேறான். இது முதல்ல நடந்த ஒரு விஷயம். இதுக்கப்புறமா இது கொஞ்ச நாள் ஆச்சு. இவர் பிரஜாபதி அவர் இடத்துல ரத்தப்பிரதா தன்னிடத்துக்கு போயிட்டேன், சிவபெருமான் தன்னிடத்துக்கு போயிட்டேன், இவா ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கச்சே. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சமயத்துல தட்ச பிரஜாபதி ஒரு பெரிய யாகம் பண்ண ஆரம்பிக்கிறாராம். இந்த மாதிரி யாகம் யாருமே பாத்துக்க மாட்டா, அப்பேற்பட்ட ஒரு யாகம் பண்றார். இப்ப என்னன்னு கேட்டாக்க, இந்த தன்னுடைய மாப்பிள்ளையா இருந்துட்டு இருக்கவ பிரம்மனிஷ்ட இவ பிரம்மத்தையே எப்பவும் தியானம் பண்ணிட்டு இருக்கவ பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கவ அப்படி இருந்தாலும் கூட இவரெல்லாம் திரஸ்காரம் பண்ணிட்டு வேற ரிஷிகள்லாம் கூட்டு பறைய பெற மீதி இருக்கக்கூடிய பிரம்ம ரிஷிகள் தேவ ரிஷிகள் பித்திருக்கள் தேவதைகள் எல்லாத்தையும் கூட்டு எல்லாரோட கூடயும் பெரிய யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேனா. இப்படிப்பட்ட இந்த பெரிய யாகம் பண்ற இஷ்டவாசவா ஜபேஜேன பிரம்மிஷ்டான் அபிபூயதா பிருஹஸ்பதி சவம் நாம சமாரோபே கிரதோத்தமம். அந்த யாகத்துக்கு பிருஹஸ்பதி சவம்னு பேர். அந்த பிருஹஸ்பதி சவம்ன்ற யாகத்தை பண்ற பண்ணச்சே தன்னுடைய பொண்ணு மாப்பிள்ளையாக இருந்துட்டு இருக்கிற சதிக்கும் மகாதேவனுக்கும் அழைப்பு கொடுக்கல, நீங்க வாங்கோ இந்த யாகத்தை பாருங்கோன்னு கூப்பிடல. ஆனா இது பெரிய யாகம் நடக்கிறது. இந்த யாகத்துக்கு பார்த்தோம்னாக்க எல்லாரும் வந்திருக்கா, கந்தர்வாள்லாம் அப்படி அப்படியே ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா அத்தனை பேரும் வந்திருக்கா இந்த யாகத்தை பாக்கிறதுக்காக. அப்போ சதியும் சிவபெருமானும் தனியா இருந்துட்டு இருக்கா. ஆகாசத்துல பார்த்தோம்னாக்கா இந்த கந்தர்வாள் யக்ஷாள்னு சொல்லிட்டு மீதி தேவதைகள் யார் யார் உண்டோ மொத்த பேரும் சபத்னிகாளா மனைவியோட கூட இந்த யாகத்துக்கு போய் அங்க கொடுக்கக்கூடிய தட்சிணைகள் அங்க கொடுக்கிற பட்டு புடவை இதெல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்தோம்னா ஆகாசத்துல வாங்கிட்டு போறதுமா இப்படி இப்படி இருந்துட்டு இருக்காளா. இத பாக்கிற சதி இவளுக்கும் ஆசையா இருந்துட்டு இருக்கு. திருஷ்டாஸ்வநிலையாபியாசே லோலாட்சேர் முஷ்ணு முஷகுண்டலா பதிம் பூதபதிம் தெய்வம் ஔத்சுக்யாத் அப்யபாஷதா. தன்னுடைய கணவனாக இருந்துட்டு இருக்கிற சிவபெருமான ஒரு உற்சாகத்தினால பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாளா. ஒரு மனைவி கணவனிடத்துல எப்படி சொல்லணும், தன்னுடைய எண்ணத்தை எப்படி வெளிப்படுத்தணும்ன்றத தெரியப்படுத்துற மகர்ஷி இந்த இடத்துல. பிரஜாபதேஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்ப்ரதம் நிர்யாபிதோ யஜ்ஞ மகோத்சவஹ கில வயஞ்ச தத்ராபிசராம வாமதே யத்யர்த்திதாமி விபுதா வ்ரஜந்தி. உம்முடைய மாமனார் எங்க அப்பா ஒரு பெரிய யாகம் பண்ற, இதுக்கு எல்லாரும் இந்த லோகத்துல இருக்கிறவா மூணு லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் வந்து வந்து வந்து வந்து அதை பார்த்துட்டு போறா. அந்த யாகத்தை பார்த்துட்டு அவள்லாம் தன்னியர்களாக ஆகிறா. நாம்பளும் போனும் போல எனக்கு ஆசையா இருக்கு. வயஞ்ச தத்ராபி சராம நாம்பளும் அந்த இடத்துக்கு போகணும் என்று கேக்குறாளாம். சரி என்னத்துக்காக போகணும்னு சொல்லி சொல்ற அப்படின்னு சொன்னாக்க அதுக்கும் சொல்ற இந்த பெண்களுக்கெல்லாமே அவ தங்ககள் இடத்துல தங்க குழந்தைகள் இடத்துல அவளிடத்துல ரொம்ப ரொம்ப ஆசை அதிகமா இருக்குமா. எப்பவுமே இந்த பெண்களுடைய சுவாவம் என்னன்னு கேட்டாக்க புகுந்தாத்துல இருந்துட்டு இருக்கிற மச்சினன்மார்கள் மச்சினன் குழந்தைகள் அவளை காட்டிலும் த தனக்கு சொந்தமா இருந்திருக்கிற தன் தங்க தன் தங்க குழந்தைகள் அவளிடத்துல ரொம்ப பிரீத்தி இருந்திருக்கும். அதே ரீதியில்தான் இங்க பார்வதிக்கும் இந்த இடத்துல சத்தியன்னு சொல்லக்கூடிய அப்புறம்தான் பார்வதி ஆகிறார். நான் என்னத்துக்குமா நீ அங்க போகணும்னு மகாதேவன் கேட்கச்சே அதுக்கு பதில் சொல்ற, தஸ்மின் பகின்யோ மம பர்த்ருபிஹி ஸ்வகைஹி த்ருவம் கமிஷ்யந்தி சுஹ்ருதி திருட்சவஹ அகஞ்ச தஸ்மின் பவத அபிகாமயே சகோபநீதம் பரிபர்ஹமர்ஹிதம். என் தங்கள்லாம் வருவா, அவாவா ஆத்துக்காரோட வருவா, நானும் போகணும்னு ஆசையா இருக்கு, நானும் அத்தனை பேர் நடுவில் எங்க ஆத்துக்காரோட கூட உம்மோட கூட நானும் அந்த கல்யாண அந்த யாகத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. அவ எல்லாரையும் நான் பார்க்கணும்னு அர்த்தம். அதோட மாத்திரமில்ல, அங்க போனவனாக்க அங்க எங்க சித்தி எல்லாம் வருவா, எங்க அம்மாக்கு தங்கையா இருக்கவெல்லாம் வருவா, இவாள்லாம் சின்ன தாயார் பெரிய தாயார் இவாளெல்லாம் பார்க்கணும். எங்க அம்மாவை சேர்ந்தவ எங்க அப்பாவை சேர்ந்தவ பெண்களுக்கெல்லாம் தன்னுடைய பிறந்தாத்து இதெல்லாம் வரைச்சே அவளிடத்துல ரொம்ப பாசம் அதிகம். அவன் மொத்த பேரும் இந்த இடத்துல வரப்போறா, அவன் மொத்த பேரையும் நான் பார்க்கணும், அதுக்காக சந்தோஷமா இருக்கு, அதுக்காக தான் உன்ன கூப்பிடறேன் நானு என்று சொல்ற. ஸ்வையே ததாச்சரியமஜாத்மமாயயா விநிர்மிதம் பாதி குணத்ரயாத்மஹம் ததாப்யஹம் யோஷித தத்துவ வீச்சதே தினாதிதிருக்ஷே பவமே பவக்ஷிதிம். நீர் வந்து பெரிய வேதாந்தி, ஆகையால உமக்கு தெரியாது, ஒண்ணுமே கிடையாது, இந்த லோகத்தெல்லாம் பத்தி நீர் விசாரப்படாத, நீர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கே, நான் சாதாரண பெண்ணு தானே, பெண்களுக்கே உருவத்தாக இருந்துருக்கிற இந்த மாதிரி சாப்பலம், சாப்பலன்றது அண்ணன் அக்கா தங்கங்களை பாக்குறது அண்ணன் தம்பிய பாக்குறதுன்ற இந்த ஆசை இருக்க, இது எனக்கு சுவாபாவிகமா இருந்துருக்கு. பஸ்ய பிரயந்தி அபவன் அபவன்யோஷிதோப்யலங்கிருதா காந்தசகா வருதசா யாசாம் பிரஜத்பிஹி சிதிகண்ட மண்டிதம் நபோ விபானைஹி கலஹம் சபாண்டுபிஹி. அப்பா சிதிகண்டா இங்க பாரு, எல்லாம் நம்ம எங்கப்பா பண்ற யாகத்துக்கு இத்தனை பேரும் அலங்காரம் பண்ணிண்டு அவாவா ஆம்பியானோட கூட அப்படி கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா போறா, ஹம்சங்கள்லாம் கும்பல் கும்பலா போற மாதிரி இங்க இவெல்லாம் போயிட்டு இருக்கா, இவ விமானத்துல போறவா போறா, ஆகாசத்துல சஞ்சரிக்கிறவா சஞ்சரிக்கிறா, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கச்சே, கூட்டா தேவையா கூப்பிடாட்டா தேவையா, யார் பண்ற யாகம், எங்க அப்பா பண்ற யாகம் தானே, அதுக்கு நான் போக கூடாதா, நீர் வரக்கூடாதா, ஆகையால அவசியம் வரோம், நாம ரெண்டு பேரும் போகணும், போய் பார்க்கணும் இது கேக்குறோம். அவர் சொல்றதுல சத்தி சொல்றதுல ஒரு தப்பும் இல்ல, ஒரு நியாயமான ஒரு விஷயம், ஒவ்வொரு பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசைதான் இது. அதுக்கு மகாதேவர் சொல்ற, சம்ஸ்மாரிதோ மன்மபித குமாகிஷூர்ஞானாகோ விஸ்வசிருஜாம் சமட்சத. அம்மா நீ சொல்றது இருந்துருக்க ரொம்ப ரொம்ப சிரிச்சுண்டே சொல்றா, என்னன்னு யோதிதம் சோபனமேவ சோபனே அநாகூதா அபி அபியந்தி பந்துஷு. பந்துக்களுக்குள்ள வரைச்சே எனக்கு பத்திரிக்கை போட்டா, என்ன கூப்பிட்டா, போன் பண்ணி கூப்பிட்டா, இப்படின்னு எல்லாம் பார்க்க கூடாது. பந்துக்களத்துல ஒரு நல்லது நடந்ததுன்னாக்க அது நம்ம காதுல விழுந்ததுனாலே நாம போய் அவளுக்கு கூட இருந்து நாமளும் அந்த காரியத்தெல்லாம் நன்னா நடத்திட்டு நாமளும் சந்தோஷமா இருக்க வேண்டியது. இந்த முறையில நீ சொல்லிருக்க, இது ரொம்ப நியாயமான விஷயம், எனக்கும் சந்தோஷம்தான். ஏ தே யத் அனுத்பாதித தோஷ திருஷ்டய பலியதான் ஆத்மி மதேன மன்யுனா. இது யார் விஷயத்துல என்னக்க, யாராத்துக்கு போறமோ அவ கர்வம் பிடிச்சவாளா இல்லாமல் போறவாள அவமானம் பண்ணாதவாளாக இருக்கிறவாளா கணக்கு இருந்தாள்னாக்க, அவ ஏதோ ஒரு காரணத்தினால இல்ல ரொம்ப காரியத்துல ரொம்ப வெக்ராளா இருந்தா மேல மேல காரியம் பண்ண வேண்டியதா இருந்து அதனால நம்மள கூப்பிடுறதுக்கு மறந்து போயிட்டாலோ இல்ல கூப்பிடணும் கூப்பிடணும்னு நினைச்சிட்டு கடைசியில முடியாது போயிட்டோ, அந்த மாதிரி மனுஷாள் விஷயத்துல நாமளே அவ கூப்பிடாட்டா கூட போனதுனால தப்பில்லை. ஆனா கர்வம் பிடிச்சுட்டு உள்ள போனா கூட வான்னு கூப்பிடாதவாளா கணக்கு இருந்தாள்னாக்கா அந்த இடத்துல போறது அவ்வளவு தப்பு, அது அவ்வளவு உச்சிதம் இல்லம்மா. வித்யா இப்ப கர்வம் வரத்துக்கு காரணம் என்னன்னா படிப்பு, தபஸ், பணம், அழகு, வயசு, குலம், இந்த ஆறு தான் கர்வம் வரத்துக்கு காரணம். தான் ரொம்ப ரொம்ப படிச்சவன் என்ன நினைச்சுன்னு மீதி பேரை அப்படி ஏறிட்டும் பார்க்காத இப்படியே தலை ஆட்டுறது, ஆட்டினா போச்சு ஆகலன்னாக்கா அப்படியே வாய்மூண்டே உட்காந்து இருக்குது, டிம்முன்னு உட்காந்து இருக்கிறது. இது வித்யினால வரக்கூடிய மதம். தபஸு, பெரிய தபஸ்வியா இருந்துருக்க தான் நித்தியம் ஏகாதசி உபவாசம் எல்லாம் இது பண்ணி மீதி பேர்லாம் யாரும் ஒண்ணுமே பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு அவ விஷயத்துல போய் ஒரு மீதி பேரை புறக்கணிக்கிறது. அழகா இருந்துருக்கிறது பெண்களுக்கும் வருது புருஷாளுக்கும் வரும். தான் ரொம்ப அழகா இருந்துட்டாக்க இதனால ஒரு கர்வம் வந்துடுறது. வயசு ஒண்ணுனாலயே தான் தான் பெரியவன் டிம்னு உட்கார்ந்து இருக்கிறது. சாஸ்திரம் என்ன சொல்றதுனாக்க பெரியவாளா இருந்தாலும் கூட பாகவதாளாக இருந்தாள்னாக்க அவளை பெரியவா சின்னவாள்னு பாக்காத எல்லாரையுமே அனுநயம் பண்ணிட்டு எல்லாரையும் வரவேற்று பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த விஷயத்துல வரைச்சே தான் தான் பெரிய வயசுல பெரியவர்னு சொல்லிட்டு வெறுமை அப்படியே உட்காந்து இருக்கிறது, ஒத்தரையும் விசாரிக்காத இருக்கிறது. இதோட மாத்திரம் நிக்கல. பெரிய குலம், தான் பெரிய குலத்துல பிறந்திருக்கும், சத்குலத்துல பிரசூத்தி இருந்துட்டு இருக்கு, மீதி பேருக்கு அப்படி இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் கர்வத்துக்கு காரணம். இந்த கர்வத்தினால இதுல எதில் எதை ஒண்ணுனால இருந்தாலும் சரி பல இருந்தாலும் சரி எல்லாத்தினாலையும் யாரான ஒருத்தன் ஆத்துக்கு வந்தாள்னாக்க நம்ம ஆத்துக்கு வந்தாள்னாக்க அவளிடத்துல தவறாக நடந்து கொள்றவா இருந்தாள்னாக்க அப்படிப்பட்ட இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லம்மா. அந்த இடத்துல தான் நீ சொல்ற மாதிரி அந்த கூப்பிடாட்டா கூட போகணும்னு அவசியம் இல்ல. வியக்தம் தோமுத்கிருஷ்ட கதே பிரஜாபதே தட்சப்ரஜாபதி அவருடைய பெண்களுக்குள்ள நீ ரொம்ப ரொம்ப தட்சப்ரஜாபதிக்கு ரொம்ப பிரீத்தியானவள் தான், அது எனக்கே நன்னா தெரியும், நானே பாத்திருக்கேன். உங்க அப்பாவுக்கு உன்னிடத்துல ரொம்ப பிரீத்தி, அதனாலதான் உங்க அப்பா உன்னிடத்துல போக போறேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலையில நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பிரீத்தியோட உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரமா இருந்தையோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்னைக்கு தினத்துல என்னால உனக்கு விபரீதத்தான் ஏற்பட்டிருக்கு. நிச்சயமா நீ போனியான உங்க அப்பா வான்னு கூட கூப்பிட போறது இல்ல, அப்படியானா போகணும்னு நினைக்கிறியா நீ? இப்படி சிவபெருமான் அவள்கிட்ட தனித்தனியா சொல்ற அனாபசம் துர்வச்சசா கரோத்திரஹா. ஏற்கனவே ஒரு யாகத்துக்கு நான் போயிருக்கச்சே, நான் இருக்கச்சே அவர் வந்து என்ன திரஸ்காரம் பண்ணி என் விஷயத்துல கெட்ட வார்த்தைகள்லாம் சொன்னேன், அப்படி இருந்துருக்கச்சே போறது நியாயமா எனக்கு படல, அப்புறம் சௌகரியம்னு சொல்லிட்டேன். அவ இவ்வளவு தூரம் சொன்ன பிற்பாடும் இவ வாங்கி வாய்மூண்டு இருந்துட்டு இருக்க ஒன்னும் சொல்லல. ஏதாவது ராம சங்கரா பத்னிங்கனாசம் ஹிபயத்ர சிந்தையன் சுஹருத்தி திருஷு பரிசங்கிதா பவான் நிஷ்காமதீம் நிர்விசதீம் த்விதாசம். இவ்வளவு தூரம் சொன்ன பிற்பாடு போறது இப்ப போலாமா வேணாமா போலாமா வேணாமான்னு ஒரு பெரிய ஒரு சங்கடத்துல அவ இருந்துட்டு இருக்கா. கணவனுக்கு பிடிக்காத காரியத்தை பண்றதுலயும் இவளுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா எப்பவுமே இது நாள் வரைக்கும் பத்திய அனுசரிச்சு போனவள், அகையில் தான் இவ சத்தியா இருந்திருக்கா. ஆனா இவளுக்கோ தன்னை சேர்ந்தவ எல்லாரும் ஒரே இடத்துல வந்திருப்பா, அவ எல்லாரையும் பாக்கணும்னு ஆசை, தன் தங்கைகள் சித்திமார்கள் அப்படி இருக்கிறவா எல்லாரையும் பாக்கணும்னு ஆசை இருந்துட்டு இருக்கு. இப்படி போறதா அப்படி போறதா என்ன பண்றதுன்னு தெரியலையா. கடைசியில இவ என்ன தீர்மானம் பண்ணிட்டா, சரிப்போ இவர் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பே, இவர் யாரதான் சரின்னு ஒத்துக்க போறேன், போனா போயிட்டு போறது, நமக்கு அப்பாவுக்கு என்னிடத்துல ரொம்ப பிரீத்தி, நான் போன உடனே அப்பா என்ன வான்னு கூப்பிடுவே சந்தோஷப்படுவே, இந்த பிராமணன் வராட்டா போட்டோம், இவர் இருந்து கிடக்கட்டும் சொல்லிட்டு அவ கிளம்பிட்டாளாம். அவ கிளம்பின உடனே சபார்ஷதாமணிமன்மதாதயேந்திரஸ்தரசாகதம் வ்யதாஹ. இவ போன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, தனியெல்லாம் அனுப்பிக்காத எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாலாம். ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான கும்பல் பெரிய விருஷப வாகனத்தின் மேல ஏறிட்டு அங்கிருந்து கம்பீரமா சதி போறா. போனா அங்க பெரிய யாகம் நடந்துட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் ஒரே பிரம்ம கோஷமாக இருந்துட்டு இருக்கு. அது பார்த்தோம்னா ஆச்சரியம், யாகத்தை பாக்குறதுன்றது இருக்க ரொம்ப விசேஷம். யாகம் பார்த்தோம்னாலே நமக்கு அதுல எங்கன்னா யாகம் பண்றவெல்லாம் இப்ப ரொம்ப ரொம்ப துர்லபம். எப்பயோ ஒரு சமயத்துல தான் யாரோ ஒருத்தர் யாகம் பண்றா, அது யாகம் பண்றது அதை பாக்குறதுன்றது இருக்க ரொம்ப விசேஷம். சாஸ்திரத்திலயும் சொல்லிருக்கு. அது பார்த்த உடனே இவளுக்கும் சந்தோஷம், அப்பா பண்ற யாகமாச்சே இதுக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்சே இவ உள்ள நுழையிறாளாம். இவ உள்ள நுழைஞ்ச உடனே அந்த யாகத்துல எத்தனையோ மகர்ஷிகள்லாம் வந்திருக்கா, ஒரு மகர்ஷியானா இவரை வாமான்னு தெரிய கூப்பிடலையும். இவ மொத்த பேரும் தட்ச பிரஜாபதிய பின்பற்றுபவர்களாக இருந்திருக்காள், அதனால இவ சிவனுடைய மனைவி, இவ்வளவு கூட்டா பிரஜா தட்சனுக்கு எதனா கோபம் வந்துருமோன்னு பயந்துண்டு ஒரு வார்த்தை சொல்லலையாம். சரி அவ சொல்லாத போனா போறா, அப்பாவானா கூப்பிடுறான்னு பார்த்தா அப்பாவும் கூப்பிடலையாம். சரி யாருதான் அவளை கூப்பிடுறா அப்படின்னு கேட்டேன். ரிதேஸ்வசை ஜனனீஞ்ச சாதரா பிரேமா சுருகண்டா பரிடஸ்வஜுர்முதா. இவ யார நினைச்சுண்டு வந்தாளோ அவள்லாம், இவ தங்கைகள், இவ அம்மா, இவ சித்திமார்கள், இவ எல்லாரும் இவளை அணைச்சிண்டு வந்திருக்கேமா வந்திருக்கேமா ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு அதாவது இதுக்கு வரவானான்னு ஆம்டியான் சொன்னா கூட நீ வந்திருக்கிய ரொம்ப சந்தோஷம்னு அவள்லாம் ரொம்ப கண்ணுல ஜலத்தை விட்டுண்டு இவளை அந்த குழந்தை சதிய அணைச்சிண்டு சந்தோஷப்பட்டாளாம். அங்க யாகம் பண்றதுல ருத்ரனுக்கு பாகம் இல்லாதையே அவரும் யாகம் பண்றேன். இவ கணவன் ருத்ரனை அவமானப்படுத்திண்டு அவர் மேல மேல அப்பா யாகம் பண்றேன் வான்னும் கூப்பிடல. இத்தனை பேர் இவ அம்மா தங்கெல்லாம் இவளை பாக்கணும்னுட்டுதான் இவ வந்தா. இவ கூட்டு இவ சந்தோஷமா ஆதரமா சொன்னா கூட இந்த வார்த்தை அவளுக்கு ருசிக்கல. இந்த வார்த்தை அவளுக்கு அப்படியே ஏதோ முள்ளுமேல இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கு. அப்பவே சொன்னேன் காத்துக்க, போக வேண்டாம், அங்க போனா அவமானப்படுவ, என்ன அவமானப்படுத்தினா உன்ன அவமானப்படுத்துறதா அர்த்தம், நீ வேண்டான்னு சொல்லி சொன்னார். நான் உங்களை எல்லாம் பாக்கணும்னு வந்தேன், ஆனா இந்த அப்பாவா என்னை பார்த்து வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடல. கூப்பிடாததோட மாத்திரம் இல்ல, எங்க ஆத்துக்கார எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவ்வளவு அவமானப்படுத்துறேருவ, இதுக்கு மேல நான் இருக்கணுமா, இப்படி ஆத்துக்கார அவமானப்படுத்தின இடத்துல நான் இருந்துட்டு அவர் வானான்னு சொன்னதையும் கேட்காம நான் இங்க வந்துட்டு, ஐயோ நீங்க சொன்ன மாதிரிதான் அவர் அவமானப்படுத்தினேர்னு திருப்பி நான் அங்க போறதுக்கு எந்த மூஞ்ச வச்சுன்னு நான் அங்க போறது, நான் போகணுமா, அப்பா பண்றது தப்பு, அந்த தப்ப நான் இவளே நேர சொல்றாளாம். ஸ்ரீதேவ்யு பிரியோ தேக பிரதாம் பிரியாத்மனா தஸ்மின் சமஸ்தாத்மனி முக்த வைர கேருதே பவந்தங்கதமஹா பிரதீபயேதே. எல்லா ஆத்மாக்களுக்கும் பிரியமானவராக இருந்துருக்க, எல்லாரும் காட்டிலும் உயர்ந்தவராக அவர் மகாதேவன், தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவராக சொல்லுவார், மகாதேவன் சொல்லப்படுபவராக இருந்துருக்க, அவருக்கு பிடிக்காது வாழ்ந்தவாளே யாரும் இல்ல. அப்பேற்பட்டவரிடத்துல உன்ன தவிர அப்பா நீ தவிர வேற யார் துவேஷப்படுவா, அவரிடத்துல போய் நீ துவேஷப்படுறியே அப்படின்னார். இதுல மூணு பேர் இருக்க, மூணு விதமான மூணு கேட்டகரியா பிரிக்கிறா. தோஷான் பரேஷாம் ஹி குணேஷு சாதவோ கிருஹம் திகேச்சின் அபவா திருஷாத்விஜ குணாஷ்ச பல்கூனு பகுலீகரேஷ்வண கரிஷ்ணவோ மகத்தமாஸ்தே ஸ்வவிதத் பவானகம். லோகத்துல அதமாள் மத்தியமாள் உத்தமாள்னு சொல்லி மூணு விதமாக அந்த சேத்தனன்களை பிரிக்கலாம். சில பேர் அதமாளா இருக்கிறவாளுக்கு என்னன்னு கேட்டா, எல்லாரிடத்திலயும் குணமும் இருக்கும் தோஷமும் இருக்கும், தோஷம் ஒன்னே கண்ணுல படுறவாளா இருக்காள, அவள்லாம் அதமாள். குணம் தோஷம் ரெண்டும் கண்ணுல பட்டு இது இவ இதுவும் இருக்கு அதுவும் இருக்குன்னு சொல்லி சொல்றவா இருக்காள, இவ மத்தியமாள். தோஷமே கண்ணப்படாத நல்லது மாத்திரம் அவாளிடத்துல இருக்கிற நல்லது மாத்திரமே கண்ணுல பட்டு அதை அங்கீகரிச்சு அதை ஸ்தோத்திரம் பண்றவாளா இருக்கிறவா அவாதான் உத்தமாள். இப்ப அன்னைக்கு சிவன் நீ வரச்சே உக்காணந்தேன்றது ஒரு தோஷம் தானே, இந்த தோஷம் ஒன்னையே மாத்திரம் நீர் என்னத்துக்கு நினைக்கணும். அவரிடத்துலயும் எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த குணங்களை நினைச்சுட்டு நீர் உத்தமரா இருந்துட்டு போலாம் இல்லையோ, அதை விட்டுட்டு தோஷத்தையே பார்த்து ஒரு கெட்டவனாக என்னத்துக்கு நீர் நடந்துக்கணும். நீர் நடந்தது அதுக்காக நான் சபிக்கிறேன்னு சொல்லிட்டு உம்முடைய சுவாமித்துவத்தையே பார்த்துட்டு நீர் சொல்லிட்டு இருக்கிற இது எந்த விதத்துல நியாயம்னு. நாச்சரியமே தத்யசதஸ்து சர்வதா மகத்வினிந்தா குணபாத்மவாதிஷு. அசத்துகள் இடத்துல இதுதான் இருக்கும், நல்லதே தெரியாது. ஒருத்தர் எவ்வளவு நல்லது பண்ணாலும் அது தெரியவே தெரியாது, எப்ப பார்த்தாலும் தோஷம் சொல்றதே காரியமாக இருந்துட்டு இருக்கும். இப்ப நீர் அப்படி ஆகிட்டேன், என்னுடைய கணவனுடைய திருவடிய எத் பாத பத்மம் மகதாம் மனோ அலிபி நிஷேவிதம் பிரம்மரசா சவார்த்திபி லோகஸ்ய யத்வர்ஷதி சாசேஷோர்த்தீனஹ தஸ்மை பவான் த்ருஹ்யதி விஸ்வபந்தவே. எல்லாரும் என்னுடைய கணவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றான், எல்லாரும் என்ன அவரிடத்துல்தான் உபதேசம் பெறுகிறா, அத்தியாத்ம சாஸ்திர உபதேசம் பெறுகிறா. அப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கச்சே அவரை போய் நீ அவமானப்படுத்தி அவருக்கு தேவபாகத்தை கொடுக்காத இந்த ருத்ரன் பாகமே இல்லாததாக ஒரு யாகத்தை நீர் பண்றேற, இது எந்த விதத்துல நியாயம் என்ன சொல்லி சொல்ற. இதுக்கு மேல ரொம்ப மனசுக்கு அவளுக்கு கஷ்டமா போயிட்டு, சரி இனிமேல் நான் வந்து அங்கேயும் போக விரும்பல, உங்களோடையும் நான் இருக்க விரும்பல, ஆகையால நான் என்ன பண்ண போறேன்னாக்க வடக்கிருந்து பிராணனை விட்டுற போறேன், உங்க எதிரையே நான் பிராணனை விட போறேன் நானு என்று சொல்லி வடக்கிருந்து உயிர் விடுதல் என்பது சாஸ்திரத்துல சொன்ன ஒரு வழி. அது பிரகாரத்துக்கு சதி வடக்க போய் இருந்து அவ பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அவ தபஸ் பண்ணி தன்னுடைய யமநியம பிராணாயாமாதி யோக சக்தியினால இந்த சரீரத்தை விட்டு விடுறா. ஏன்னா இந்த சரீரத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கவன் தட்சனான நீதான், உன்னோட சம்பந்தமே வேண்டாம், இந்த சரீரமே வேண்டாம், எனக்கு போயிடட்டும் இதுன்னு அவர் தகவல் சொல்லிட்டா. அதனால அதே சமயத்துல மகா இவளுக்கு மொத்தம் இந்த சமாச்சாரம் அவருக்கு தெரியுது. தட்ச பிரஜாபதி எதிரையே தன்னுடைய அப்பாவினுடைய எதிரையே தன்னுடைய பெண்ணு பிராணனை விட்டுட்டா என்பது இவளோடு கூட வந்த சிவ கணங்களுக்கு எல்லாமும் இது தெரியறது. இத போய் சிவபெருமான இடத்துல போய் சொல்ற, அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்றத அடுத்தது பார்க்கலாம் அடுத்த உபன்யாசத்துல. இன்னைக்கு நாம தெரிஞ்சின்ற விஷயம் கணவன் மனைவிக்குள்ள எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதுதான். கணவனுக்கு பிடிக்காத காரியத்தை மனைவி செய்யக்கூடாது, கணவனுக்கு கௌரவம் இல்லாத இடத்துல மனைவி போகக்கூடாது. என்னதான் பந்துக்களாக இருந்தாலும் கூட, என்னதான் தனக்கு பிரீத்தியோடு இருக்கிறவளாக இருந்தாலும் கூட முக்கியத்துவம் கணவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் தான் இன்றைய உபன்யாசத்துல நாம பார்த்த விஷயம். இது யார் விஷயத்துல நடந்திருக்குன்னாக்க பெருமாள் விஷயத்துல எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அந்த கண்ணனும் ருக்மிணியும் இருந்த நிலைய நாம தியானம் பண்ணிட்டு அவளுடைய அனுகிரகம் நமக்கு எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.